கவிதை பூவிருத்து கனவில் தேன் தெளித்தாள், முத்து போர் சிரித்தாள், முத்து போர் மலர்ந்தாள், பிழியால் இவள் கணை தொடுத்தாள். இந்த காதல் மகராணி கவிதை பூவிரித்தாள், புது கவிதை பூவிரித்து கனவில் தேன் தெளித்தாள். தினமே குளித்தால் மகிழ்வே, கவிதை பூவிருத்து கனவில்